இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ, இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. குழைகின்ற தங்கங்கள் கண்ணங்களாகாதோ, நெழுகின்ற வில்ரங்கி உருவங்களாகாதோ, நூறு கோடி பெண்கள் உண்டு உன் பால் யாரும் இல்லையே, ஆனால் கண்ணி உண்ட கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே. இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானது என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. வனிதை உங்கள் பாதம் கண்டு வணக்கம் சொல்லவோ, தேன்மிதக்கு முதடு சேர்த்திருப்பதென்ன, ஒன்றை ஒன்று முத்தம் இட்டு இன்பம் கொள்ளவோ. மாநில பிறவி என் அடி மதிப்பு காவிரல் நகமா இருப்பது சிறப்பு, நூறு கோடி பெண்கள் உண்டு உன் பால் யாரும் இல்லையே, யாரா கண்ணி உண்ட கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லை. இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மை என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. கொன்றை பூக்கள் போல சேரி கொண்ட பெண்ணின் அங்கம் தோற்றம் காட்டுதே, தாஜ்மஹாலின் வண்ணம் மாறக்கூடும் பெண்ணே, மின்னும் உந்த கண்ணம் இன்னும் வண்ணம் கூடுதே. நிறமுள மலர்கள் சோலைக்கு பெருமை, நீயுள்ள ஊரில் வசிப்பது பெருமை, நூறு கோடி பெண்கள் உண்டு உன் பால் யாரும் இல்லையே, ஆனால் கண்ணி உங்க கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே. இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. குழைகின்ற தங்கங்கள் கண்ணங்களாகாதோ, நெழிகின்ற வில் ரெண்டு உருவங்களாகாதோ, நூறு கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே,